லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம் புஜயுக்ம ருக்ம வ்யாமோஹதஸ்தரிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீதேக சிந்தோஃ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே யோந்த ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசூக்தாம் சஞ்சீவயத்த கிலு சக்திதரஸ்வதாம்னா அன்யாஸ்தஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விசுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே ரகுவீரகத்தியத்தினுடைய உபன்யாசத்துல யுத்தகாண்ட உபன்யாசம் நடந்துருக்கு. 55 சூர்ணிக்கைகள் பூர்த்தியாயிருக்கு. இன்று நாம 56வது சூர்ணிக்கை, 57வது சூர்ணிக்கை, 58வது சூர்ணிக்கைன்னு மூன்று சூர்ணிக்கைகள் பார்க்கலாம். இதுல முக்கியமாக இந்த மூன்று சூர்ணிக்கைகளும் ராட்சசர்கள் கொல்லப்பட்டதையும் ராவணன் முதல் நாள் போர் முடிந்து வெட்கப்பட்டு திரும்பி போனதையும் மூன்றாவது சூர்ணிக்கையினால சுவாமி தேசிகன் கும்பகர்ணனுடைய வதத்தை பற்றியும் அழகாக பேசியிருக்கார். அகிருத்த சரவணச்சர ரணகரண வைலக்ய கூணிதாக்ஷ பகுவித ரக்ஷோ பலாத்யக்ஷ வக்ஷ கவாட பாட்டன பட்டிம சாட்டோப கோபாவலேபா. இது 56வது சூர்ணிக்கை. அகிருத்த சர, யாருமே இதுவரைக்கும் பண்ணப்படாமல் இருக்கக்கூடிய வனச்சர வானரர்களுடைய ரண யுத்தத்தினுடைய கரண அத பண்ணினதுனாலேயே வைலட்சிய ஒரு ஒரு வைலட்சியம்னா ஒரு மாறுதல், ஒரு லஜ்ஜ மாறுதல் என்ன அங்க இருக்குன்னா ஒரு விதமான வெட்கம். கூணித்த வக்ரங்களான அக்ஷ கண்களை உடைய சோனிதாட்ச சோனிதாட்சன் என்ன, தூம்ராட்ச தூம்ராட்சன் என்ன, இதெல்லாம் வேற ஒரு பாட்டங்கள்ல கூட அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரிலாம் அதாவது சோனிதாட்சன், தூம்ராட்சன், மகராட்சன், மகராட்சன், விரூபாக்ஷன் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. யூபாக்ஷன்றது இவர்கள் முதலாக உடைய அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்ப சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாட்டத்துல பார்த்தால் கூணிதாட்ச பகுவிதன்னா இருக்கு. இப்படிப்பட்ட ராட்சச சேனாதிபதிகள் அவர்களுடைய பெரும் கதவு போல பலமா இருக்கக்கூடிய மார்பை பாட்டன பட்டிம சாட்டோப கோபாவலேப்பா பிளந்தபடியினாலே மார்பை பிளக்கிறதுல சாமர்த்தியத்தை உடைய கர்வத்தோடு கூடின ஒரு கோபத்தோடு ஒரு கோபத்தால ஏற்பட்ட ஒரு மதத்தை உடையவனே எங்கள் ரகுவீரனே ஜெய ஜெயன்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்றார். இப்போ இதுவரைக்கும் யாருமே வானரர்களோட யுத்தம் பண்ணது கிடையாது. ராவண சேனையும் அப்படிதான். பகுவித அப்படின்றதுக்கு எத்தனையோ ராட்சசர்கள் அவர்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னா வெட்கப்பட்டு நிக்கிறா. இவ யுத்தம் பண்றதுக்கும் அவ யுத்தம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவ வந்து அஸ்திர பிரயோகங்கள் பண்ண அவ கல்ல புடிங்கிட்டு அடிக்கிறா. இவாள் வந்து நேருக்கு நேர் நின்று சண்டை போடணும்னா அங்க இவா தலைமையில நாலு பேர் வந்து உட்கார்ந்துக்கிறா. அவ கேசத்தெல்லாம் புடுங்கி எடுக்கிறா, தலையை புடிங்கி கடாசுறா, கை கால்லாம் ஒடிக்கிறா. இப்படித்தான் சண்டை போடணும், அப்படித்தான் சண்டை போடணும்ன்ற ஒரு நியமமே வானரர்களுக்கு இல்ல. பலமா சத்தம் பண்றாளாம். ராமாயணத்துல சொல்றான் பலமா சத்தம் பண்றான். இந்த சத்தத்தை கேட்டாலே ராட்சசாலுக்கு பயமா இருக்கான். ராத்திரிஞ்சராளா இருந்தாலும் அவர்கள் போடுற சத்தம் வேற மாதிரி இருக்கு. இவர்கள் போடுற சத்தம் தமிழ்ல சொல்ற குய்யோ முடியோன்னு ஒரு சத்தம். இந்த குரங்குகள்லாம் ஒன்னா சேர்ந்து சண்டை போடும் பொழுது ராட்சசாலுக்கு பயம் ஏற்படுறது. இவர்களோடு நாம சண்டை போடணும் அப்படின்னு தோணித்து முதல்ல பார்த்தால், ஆனால் இவர்கள் சண்டை போடுற ஒரு விதத்தை பார்த்தால் இவர்களால அவர்களை கட்டுப்படுத்தவே முடியல. ராட்சசர்களாலே குரங்குகளை கட்டுப்படுத்தவே முடியல. இவாளோட போரிட்டு ஒரு அனுபவமும் இல்லை அவளுக்கு. அந்த பயம் இந்த இடத்துல ஒரு விசேஷமாக சொல்லப்படுறது. ஒரு வைலட்சண்யம் தெரிகிறது, ஒரு ஆச்சரியம் இருக்கு, ஒரு ஒரு லஜ்ஜை இருக்கு. அதாவது நாம எப்பேற்பட்டவர்களோட போர் புரிந்திருக்கோம், இவர்களோடவா? வெறும் வானர இனம் இது அப்படின்னு கண்ணை மூடிக்கொண்டாளா ஒத்த ஒத்தரம். அந்த மூடிண்டதுனால ஒரு அனுபவம் ஏற்பட்டுதான் அவளுக்கு. இத பெரியவாள் வியாக்கியானத்தில் சொல்றா, இந்த ஏற்கனவே பகுவித கூணிதாட்ச பகுவித ரக்ஷோபலாத்தியக்ஷன் சொன்னா இல்லையா, அதுல பார்த்தால் நிறைய வரிசையா இப்பேற்பட்ட ராட்சசர்கள் தான் நம்ம சொன்னோம். சோனிதாட்சன் ஒருத்தன், தூம்ராட்சன் ஒருத்தன், மகராட்சன் ஒருத்தன், மகராட்சன் ஒருத்தன், விரூபாட்சன் ஒருத்தன், யூபாட்சன் ஒருத்தன் சொன்னான். இப்படி எல்லாம் இருக்கார்கள். ஆனா இதுக்கு வியாக்கியானம் பண்ணதா இவ்வளவு பேர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னே சொல்லிடுறான். கூணிதாட்சன விதவிதமாக இருக்கக்கூடியவர்கள், விவிதமா இருக்கக்கூடிய ராட்சசர்கள் அப்படின்னா, இந்த தூம்ராட்சன் ஒருத்தன் வரான், அவனை ஹனுமான் கொள்றார். வஜ்ரதமுத்தன் ஒருத்தன் வரான், அவனை அங்கதன் கொள்றார். அகம்பணன் ஒருத்தன், அவனை கொள்றார் இந்த வானரர்கள். பிரஹஸ்தன் அப்படின்ற ஒருத்தன் வரான், அவனை நீலன்ற வானரன் கொள்றான். இப்படி எல்லாம் ஒவ்வொரு வானரர்களாலே ஒவ்வொரு ராட்சசர்கள், முக்கியமான ராட்சசர்கள் கொல்லப்படுறார்கள் அப்படின்றது இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதனுடைய சூர்ணிக்கையில பார்த்தால், வக்ஷ கவாட்ட பாட்டன பட்டிம சாட்டோப கோபாவலேப்பான்னு ரகுவீரன் இடத்துல தெரிவிக்கணும். இந்த கதை பிரகாரம் பார்த்தால் ராட்சசர்கள்லாம் முக்கியமான வானரர்களாலே கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு தெரியறது. இந்த விதவிதமான ராட்சசர்கள் இது ரகுவீரனுக்கு எப்படி பெருமை தரும் அப்படின்னால், இந்த அநேக ராட்சசாதிகளை, பலம் வாய்ந்த ராட்சசர்களை, அவர்களுடைய மார்பிலே குத்தி குத்தி ஒரு விதமான கதவு போல இருக்கக்கூடிய அந்த தடிப்பான மார்புகளை உடைச்சதுனால இவருக்கு ஒரு கர்வம் ஏற்பட்டுதான். சரி, எம்பெருமானுக்கு கர்வம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், 14,000 ராட்சசர்களை ஓட ஓட விரட்டி அடிச்சானவன், இவர்கள் எம்மாத்திரம் தோணுமோ இல்லையோ. அதனால திரிசிரா தூஷண செய்வ தண்டகே நிகதாமயா சுவாசிதாஸ்தவ மாம்சேன கிருத்ர கோமாயு வாயசாஹ பவிஷ்யஞ்சத்ய வை பாபதீக்ஷ்ண துண்டன காங்குரா துண்டன காங்குரா. இப்படி ராட்சசர்கள் எல்லாரையும் ஜெயிக்கிறபடினால் ஒரு ஜெயிக்கிற ஒரு சாமர்த்தியம் இருக்கு பாருங்க. அந்த சாமர்த்தியத்தினால அவனுக்கு ஒரு கர்வபாவம் இருக்கு, அதனால ஒரு கோபமும் இருக்கு, ஒரு மதம் இருக்கு. அப்பேற்பட்ட கர்வத்தையும் கோபத்தையும் மதத்தையும் உடைய எங்கள் ரகுவீரனே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாதிக்கிறார். அடுத்த சூர்ணிக்கையை பார்த்தால், 57வது சூர்ணிக்கை, அழகான சூர்ணிக்கை. ராவணன் முதல் நாள் போருக்கு வரான். முதல் நாள் போருக்கு வந்தால் அதாவது இந்திரஜித் நாகபாசத்தை விடுவித்தான். ஒரு நாள் வந்து ராட்சசர்கள்லாம் கொல்லப்பட்டார்கள், முக்கியமானவர்கள் படைத்தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். சரி, அப்படி என்னதான் அந்த கூட்டம் பண்றதுன்னு பார்க்கணுமோ இல்லையோ? எத்தனை நாளைக்கு இல்லையா? தேர்தல்லையே போட்டி போடாம இருக்க முடியுமா? ஒரு நாள் மக்களை சந்திச்சுதானே ஆக முடியும். எத்தனை நாளைக்குதான் நாம வந்து ராஜ்யசபா மூலமா எம்பி ஆகி அதன் மூலமா மந்திரி ஆறுது? அது கொஞ்சம் கௌரவம் கம்மி தானே. அது போல எத்தனை நாளைக்குதான் மத்தவாளையே அனுப்புறது? நாம வந்து ராமனுடைய பராக்கிரமத்தை பார்க்கணுமோ இல்லையோ, களத்துல இறங்கி போராடணுமோ இல்லையோ அப்படின்னு அவனுக்கு தோன்றது. அதனால அவன் வரான், முதல் நாள் வந்து பார்க்கிறான். சுவாமி தேசிகன் சொல்றார், கட்டூர் அட்டத்து அட்டனி டங்கிருதி சட்டுல கட்டோர காரமுக்கான். ஒரு குரூரமா இருக்கக்கூடிய, ஒரு சப்தம் வரக்கூடிய, தனுஷ்கோட்டிகளுடைய டங்காரம் பண்ணக்கூடிய விஷயத்துல சமர்த்தமானதும், கடினமான அந்த ராமனுடைய வில்லிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு உக்ரமான ஒரு பாணத்தினுடைய பிரகாரம் விட்டாடணும்னா வெளியில வரக்கூடிய ஒரு சைலி வேகமா வருது. இதனால ராவனுடைய கிரீடம் உடைக்கப்படுறதா? கிரீடத்தை உடைச்சார் பெருமாள். எப்பேற்பட்டவன் ராவணன், விஸ்ரவசனுடைய பிள்ளை, அவனுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு காலம் கொடுக்கிறார், விசிராந்தி எடுத்துக்க போ அப்படின்ற. அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமத்தை உடையவனே சக்கரவர்த்தி திருமகனே அப்படின்னு இந்த சூர்ணிக்கையினால தேசிகன் சாதிக்கிறார். சத்ருவனுடைய ஜெயத்துக்காக பெருமாள் கையில வில்லு வச்சுக்கல. சத்ருவனுடைய ஜெயத்தை வந்து, சத்ருவை ஜெயிக்கணும்னா அந்த வில்லை கொண்டுதான் ஜெயிக்கணும்ன்றது பெருமாள் கிடையாது. ஆனா பெருமாளுடைய ஆயுதங்கள்ல அதுவும் ஒண்ணு. சத்ருவனுடைய ஹிருதயம் பயங்கரமா நடுநடுங்கிறதுக்கு காரணம், அந்த ஆயுதத்தை பெருமாள் தரிச்சுட்டு இருந்தாலே போரும், அந்த ஆயுதத்திலிருந்து வெளியில வரக்கூடிய சத்தம், அந்த சத்தத்தை கேட்டாலே நடுக்கம் ஏற்படும். சாதாரணமா பயப்படுறது வேற, உடல் நடுங்கிறது வேற. அப்படி ராவணனுக்கு உடல் நடுங்கி போயிடுச்சு. அந்த நடுங்கி போனதுனால அவன் பயப்படுறான். ராமனுக்கு பஞ்சாயுத ஸ்தோத்திரம் ஒண்ணு இருக்கு, அதுல யஜ்யானிநாத ஸ்ரவணாசுராணாம் சேதாம் சினிர்முக்த பயானி சத்யஹ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டாலே எதிரிகளுடைய மனசு நடுங்கி போயிடும்ன்ற, அதை காட்டுறதுக்காகவே இங்க சுவாமி தேசிகன் கட்டுரத்தை அட்டனிட்டம் கிருதி ரக்ஷோ டங்கிருதி சட்டுல கட்டோர கார்முகாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு பயத்தை உடையவன் எல்லாத்தையும் திறந்து நிற்கான். முதல் நாள் போர்ல பார்த்தவனே பார்த்தால், பெருமாளை பார்த்தால் சேவிச்சுட்டே இருக்கணும்னு தோன்றது. என்னவோ நினைச்சு வந்தான், பார்த்தால் அப்படி தெரியல. எஸ் விக்ரமம் ஆசாத்திய ராட்சசா நிதனங்கதா தம்மன்யே ராகவம்பீரம் நாராயண மனாமயம்னு. இவன் ராமன் போல தெரியல, ஒரு நரன் போல தெரியல, சாட்சாத் மகாவிஷ்ணுவே வந்திருக்காருன்ற தெரிகிறது இந்த இடத்துல. நன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்முடைய ராவனுக்கு வீரராகவன் அப்படின்ற திருநாமத்தை முதல் முதல் கொடுத்தது ராவணன் தான். திருவள்ளூர்ல சைன திருக்கோலத்துல எழுந்தொழி இருக்காரு நம்முடைய சக்கரவர்த்தி திருமகன் வைத்திய வீரராகவன் திருநாமத்துல. அந்த வீரராகவன் திருநாமத்தை முதல் முதல் அளித்தது நம்முடைய ராவணன் தான் பெருமாள். தம்மன்யே ராகவம் வீரம் நாராயண மனாமயம் அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப பிரமாதமா வர்ணிக்கிறார். யார் பார்த்தாலும் அவன் மேல ஒரு ஆசை ஏற்பட்டோம். காசையாடி மூடியோடி காதல் செய்தான் அவனோர் நாள் ஆழ்வார். யாராக இருந்தாலும் அந்த அழகு, அந்த பராக்கிரமம், அந்த வீரம், இதெல்லாம் பார்த்தால் அப்படி ஒரு எண்ணம் ஏற்படும் நமக்கு. மடிந்தால் இவன் கையாலே மடிய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. எல்லாத்தையும் துறந்து நின்னா கூட பெருமாள் என்ன சொல்றான், போய் ரெஸ்ட் எடுத்துக்க போன்றான். கச்சானுஜானாமே ரணார்ஜிதா தொம் பிரவிஷ்ய ராத்திரிஞ்சர ராஜலங்காம் ஆஸ்வாஸ்ய நிர்யாகி. ஒண்ணுமே இல்லாம யுத்தத்துல நிக்கிற யுத்த காலத்துல நிராயுத பாணியாக உன்னை கொல்றதுல எனக்கு விருப்பம் இல்ல, நீ லங்கையில பிரவேசிச்சுக்கோ, பிரவேசிச்சுட்டு ஆஸ்வாசம் பண்ணிக்கோ, ஆஸ்வாசம் பண்ணிட்டு இன்னொரு நாளைக்கு வா, இன்னைக்கு வரணும்னு அவசியம் இல்லை, அதாவது நாளைக்கு வா, இன்னைக்கு போ. இங்க கம்பன் சொல்றார், வாரணம் பொருத மார்பன் வரகினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். அங்க எது முக்கியம்னா வெறுங்கையோடு கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் வா, இன்று போய் நாளை வான். ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல இன்று போய் நாளை வான் இருக்கு, ஆனால் கம்பராமாயணத்துல பார்த்தால் ஒருபடி மேல போய் கம்பன் இன்று போய் போர்க்கு நாளை வா அப்படின்னு தலைச்சார். இன்று போய் நாளை வா அப்படின்னா அந்த விசேஷம் கம்மியா தோன்றது. இன்று போய் போய் போர்க்கு நாளை வா அப்படின்னா சமாதானமா இருந்தா இன்னைக்கே வந்துரு, போருக்கா இருந்தால் நாளைக்கு வாரு. ஏன் அப்படின்னா போருக்கு தகுந்ததாக உன்னுடைய உடம்பு இல்ல, சமாதானமா இருந்தா நீ காக்கவே வேண்டாம், எப்போ வேணாலும் அபயம் சர்வபூதேபியா ததாமியத்தில் பிரதம் மமன் சொன்னாச்சு இல்லையா, அதனால சமாதானமா இருந்தா இப்பயே வந்துடு, நான் காத்துட்டு இருக்கேன், ஆனால் போருக்கு என்றால் நாளைக்கு வாரு. இதெல்லாம் கேட்ட உடனே ராவனுடைய புத்தி பயங்கரமா கலங்கி போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் வந்துட்டேனே அப்படின்னு இங்க ஒரு வியாக்கியானம் ஒன்னு பண்றா. பூமாதேவிக்கு ராவணனுடைய முகத்தை பார்க்கணும்னு ஆசையா, எப்பவுமே ராவணன் வந்து வெற்றி கலைப்போட வானத்தை பார்த்தே நடப்பான, முதல் முறையாக பூமியை பார்த்து நடக்கிறான், அது பூமாதேவிக்கு ஒரு சந்தோஷமா. அதுவும் பாருங்க, வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு, அப்படியே வீரத்தையும் விட்டான், வீரத்தையும் களத்தையே விட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். இந்த ஒரு பாசனம் போறோம், ஒரு மாசத்து உபன்யாசம் பண்ணலாம். ராவணன் யாருன்றது பூர்த்தியா இந்த பாசுரத்துல தெரிஞ்சிருத்து. அப்பேற்பட்ட ஒரு சரித்திரம் ராவணனுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ராவணனை வெட்கி தலைய குனிய வச்சு இவனுடைய ஒரு முதல் நாள் போரை கண்டு அவன் உடலெல்லாம் நடுக்கம் ஏற்பட்டு இன்னைக்கு போய் ஆஸ்வாசப்படுத்திட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொன்னானே, அதனால வெட்கம் எப்பேற்பட்ட ஒரு அசிங்கம் இதெல்லாத்தையும் நினைத்துக் கொண்டு இவன் சக்கரவர்த்தி திருமகன் இல்ல, இவன் சாட்சாத் வைகுண்டநாதன் அப்படின்னு எண்ணும் அளவுக்கு ராவணனுக்கு புத்தி மாறி போய் இலங்கைக்கு போறான். கம்பன் இங்க வேற ஒன்னு சொல்றாரு, இப்படியெல்லாம் இருந்தால் கூட அதாவது ராமனை பார்த்துட்டு அவனை தோணித்தான், இந்த மாதிரி ராவணன் ஆண்கள்ல அழகா இருக்க அவளை பார்த்து மன்மதன் சொல்லுவார், இவன் மன்மதனுக்கு சமமா இருக்கான்னு சொல்லுவார். பெண்கள்ல எப்படி ரஜின்னு சொல்றாளோ அது மாதிரி ஆண்கள்ல மன்மதன் சொல்லுவார். ராவணன் சொல்றான், நான் ராவணனை பார்த்துட்டு நானும் மன்மதனும் நாய்க்கு சமம் அப்படின்னான். ராமனுக்கு ஈடு லோகத்துல யாருமே கிடையாது. இவனை மன்மதன் அப்படின்னு கூட மன்மதனை போல அழகா இருக்கான்னு கூட சொல்ல முடியாது. நானும் மன்மதனும் நாய்க்கு சமமன். அப்ப அந்த அளவுக்கு ராவணனுக்கு பெருமாள் மேல ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு, இப்படியெல்லாம் ஈடுபாடு ஏற்பட்டா கூட ஜானகி நகுவாள் அப்படின்றான். இதெல்லாம் போச்சு ஜானகி நகுவாள், அதாவது எல்லாம் வீரம் போச்சு, வாரணம் பொருத மார்பும்னு எல்லாம் போச்சு. அப்போ எல்லாம் விட்டு கூட ஜானகி என்ன நினைப்பாளோ, என்னை பத்தி தப்பா நினைச்சுப்பா பத்தியா, எங்க என்ன இடத்துல வருவாளா, இனிமேல் என்ன வந்து மதிப்பளா, நான் தோத்து போயிட்டு நிக்கிறேனே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்க தவிர மத்த எதுவுமே இல்லை. நான் அந்த அளவிற்கு ராவணனுக்கு இருந்த ஒரு ஒரு கட்ட எண்ணம் பிராட்டி அபகரித்த விஷயத்துல அவன் அழிவதற்கு காரணமா இருந்தது. அடுத்து பார்த்தால் 58வது சூர்ணிகை. கும்பகர்ண குல கிரி விதலன தம்போலி பூத நிசங்க கங்க பத்ரா. கிரி கூட்டோபமோ மகான் அப்படின்னு சொல்ற போல கும்பகர்ணன் அப்படின்றவன் ஒரு குலகிரி, ஒரு பெரிய குல பருவத்தம் போல அவன். விதலன தம்போலி பூத்த, அவனை அழிச்சார் பாருங்க, வஜ்ராயுதமா இருக்கக்கூடிய அவனை அழிச்சார். நிசங்க கங்க பத்ரா, அப்படிப்பட்ட பானத்தை உடையவனே. நிசங்கன்னு ஒரு பாட்டம் இருக்கு, நிசங்கன்னு ஒரு பாட்டம் இருக்கு. கும்பகர்ணன்ற ஒரு மலைய வஜ்ராயுதத்தை வைத்துக் கொண்டு உடைக்கிறா போல உடைத்து தள்ளினாராம் பெருமாள். இன்னொரு அடி அர்த்தம் பார்த்தால் கும்பகர்ணன்றவன் வஜ்ரம் போல இருக்கக்கூடியவன், அந்த குலத்துக்கே பெரிய ஒரு ஒரு சொத்து அவன். பர்வதாகார தரிசனம், அவனை பார்த்தால் பெரிய மலை போல இருப்பான். கிரமமான இவ ஆகாசம் புறா நாராயணம் பிரபு அப்படின்னு சொன்னான் ராமாயணத்துல. அப்பேற்பட்டவன் இந்த குலத்துக்கு, எப்பவுமே இந்த குலத்துல மதிக்கத்தக்கவன். கும்பகர்ண வதைப்படலம்னு சொல்லிட்டு கம்பன் தனியா சொல்லியிருக்கார். சாதாரணமானவன் இல்ல கும்பன், கும்பகர்ணன். எத்தனையோ அறிவுரைகள் சொல்றான், இந்த மாதிரி பண்ணியே என்னை எழுப்பி கேட்கக்கூடாதான், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா, மாற்றான் மனைவியை அபகரிப்பதுன்றது எவ்வளவு ஒரு குற்றம். லங்கைக்கு அனர்த்தத்தை நீயே பண்ணிட்டியே, இதை காட்டிலும் வேற ஒரு கஷ்டம் இருக்கா, நன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நான் திரும்பி வந்தால் இலங்கை பிழைக்கும், நான் அழிந்தால் இலங்கை அழியும் அப்படின்ட்டு போயிடுறார் கும்பகர்ணன். அப்படிப்பட்ட ஒரு கும்பகர்ணனை, மகாபலம் பொருந்திய கும்பகர்ணனை அனாயாசமாக சக்கரவர்த்தி திருமகன் வதம் பண்ணார் அப்படின்றத, வதம் பண்ணார் அப்படின்றத சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிகையில சாதிக்கிறார். அதனால கும்பகர்ணனை வதம் பண்ண எங்கள் ரகுவீரனுக்கு மங்களம் உண்டாகட்டும், பல்லாண்டு பல்லாண்டு நீர் நீடூடி வாழ வேண்டும்னு சொல்றார் இந்த கத்தியத்தினால. இது வந்து ஒரு உபமா அலங்காரம், ரொம்ப அழகான சூர்ணிக்கை. இதுவும் நல்லா சமயம் எடுத்து சொல்ல வேண்டிய சூர்ணிக்கை தான். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். கும்பகர்ணன் வதம் இதோட பூர்த்தியாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். தாசன்.